மூன்று நிமிட தியானம். 11 பிப்ரவரி 2025 புதன்கிழமை. தலைப்பு: உலக வரைபடத்திற்கும் அப்பாற்பட்ட செயல்படும் தேவன். மனப்பாட வசனம்: இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோவினில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. ஏசாயா 66:8. தியானம்: 1948 முன் இஸ்ரவேல் எனும் தேசம் உலகின் வரைபடத்தில் இல்லை. ஆனால் அது தேவனுடைய திட்டத்தில் எப்போதும் இல்லாமல் போகவில்லை. தேசங்கள் இஸ்ரவேலை முற்றிலும் மறந்தபோது தேவன் தமது உடன்படிக்கையை தயவாய் நினைவு கூர்ந்தார். வரலாறு இது சாத்தியமில்லை என்றபோது தேவன் தமது நியமிக்கப்பட்ட காலத்திற்காக அமைதியாக செயல்பட்டு கொண்டுதான் இருந்தார். மனித தோல்விகளுக்கும் அரசியல் குழப்பங்களுக்கும் பின்னால் தேவன் மறைவாக பணிபுரிந்து கொண்டிருந்தார். நமது தேவன் எல்லைகள், மனித கணக்குகள், தற்கால நிகழ்வுகள் ஆகியவற்றால் கட்டுப்படுவதில்லை. அவர் அசாத்தியங்களுக்கு அப்பாற்பட்டவராய் மனித அறிவுக்கு எட்டாத வழிகளில் செயல்படுகிறார். இரகசியமான வழிகளில் வாக்குறுதியை நிஜமாக மாற்றினார். ஒரே நாளில் ஒரு தேசம் அற்புத அதிசயமாக பிறந்தது. எதிரிகளால் சூழப்பட்டும் பல தேசங்களால் சவாலடிப்பட்டும் இஸ்ரவேல் இன்னும் நிலைத்து நிற்கிறது. இந்த ஸ்திரத்தன்மையான நிலை ஒரு விபத்தல்ல, இது தேவனின் உடன்படிக்கையின் நிறைவேற்றம். இந்த வெற்றி மனித திட்டமல்ல, தேவனின் செயல்படுத்தும் அதிகாரம். தமது வார்த்தையை நிறைவேற்றும் மகத்துவமான மகிமை தேவனுக்கே சதாகாலத்திற்கும் உரியது. இன்றைய மேற்கோள்: தேவன் எப்போதும் செயல்படுகிறார். சில நேரங்களில் அமைதியாக, சில நேரங்களில் திடீரென, ஆனால் எப்போதும் தவறல்ல. A.W. Tozer. பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: நோயிங் ஸ்கிரிப்சர், R.C. Sproul. ஜபம்: விசுவாசத்தை வாய்க்கப் பண்ணும் தேவனே, உமது மாறாத வாக்குறுதிகளுக்காக உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பதில்கள் காணப்படாத நேரங்களிலும் உம்மை நம்பும் விசுவாசத்தை தாரும். உமது சர்வ அதிகார காலத்தில் பொறுமையாய் அமர்ந்திருக்க எங்களை நடத்தும். எல்லா மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உடன்படிக்கையை காத்தருளும் தேவனாகிய உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜபிக்கிறேன். ஆமேன். உங்களுக்கொரு வார்த்தை: தேவனின் வாக்குறுதி நிறைவேற தாமதமாக தோன்றலாம், ஆனால் அது எப்போதும் மறுக்கப்படுவதில்லை. இன்று அமைதியாக செயல்படும், நாளை திடீரென கண்டிப்பாக நிறைவேறும். தேவனை உறுதியாக நம்புங்கள். ஜெபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். ஃபோன் 92 431 8231.